அந்த சிலம்பு நகையும் பெருமாள் நடக்கும் பொழுது ஆடுவதனால அதில் உள்ள ரத்தனங்கள் எல்லாம் ஒலியை எழுப்புகின்றன. ஆக சிலம்பின் ஒலி, பாதியின் ஒலி, இந்த ரெண்டு ஒலியும் எப்படி இருக்கு? இப்போ நிகமந்த வாசாம் வேதாந்த வாக்குகள் போல இருக்கு, அழகாகவும் இருக்கு. அதனால இந்த வேதாந்த வாக்குகளுக்கெல்லாம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாக்க, அந்த சிலம்பு ஒலி போல இருக்க முடியாத பாதியினுடைய ஒலியும் சேர்ந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வேதாந்த வாக்குகளுக்கு ஒரு பெட்டி மாதிரி இருக்கு. ஏன்னா வேதாந்த வாக்குகளை திருவாபரணமாக இங்கே சொன்னார். வேதாந்த வாக்கே திருவாபரணம். அந்த திருவாபரணமும் சுவர்ணத்தினால பண்ணப்பட்டிருக்குன்னு அழகாக சிலேஷையாக சாதித்தார். ஆக திருவாபரணம்னாக்க அதை வைக்கிறதுக்கு பெட்டி வேணுமோ இல்லையோ, அதுக்கு ஒரு பெட்டி எது அப்படின்னு கேட்டாக்க, மஞ்சூஷிகேவ பவதி, பாதுகா தேவி நீ அதுக்கு பெட்டி மாதிரி இருக்க. ஆகினால எம்பெருமானை பற்றி பேசுகின்ற வேதங்கள் எல்லாம் என்ன வச்சு காப்பாற்றுறதுக்கு ஒரு பெட்டி வேணுமே, அந்த பெட்டியாக பாதுகா தேவி இருக்காள் என்று போதாதசரத்தில் சுவாமி சாதித்தார். இதே கருத்தை கைக்கிரிய ஸ்தோத்திரத்தில் சுவாமி சாதிக்கிறபடி துக்கிங்கராலங்கரணோஜிதானாம் தொயை வகப்பாந்தர பாலிதானாம் மஞ்சு பிரணாதம் மணினூ புரந்தே மஞ்சூஷிகாம் வேதகிராம் பிரதீமஹா. வேதகிராம் மஞ்சூஷிகாம் பிரதீமஹா என்ற அவனுடைய மஞ்சு பிரணாதம், கைகிரிவன் திருவடியில அழகான தண்டையை சாத்தி கொண்டிருக்கார். அந்த தண்டையிலிருந்து ஜில்னு ஒலி எழும்புகிறது கைகிரிவன் நடக்கின்ற காலத்துல. அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, அது வேதகிராம் வேதாந்த வாக்குகளோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு அவர்கள் எல்லாம். அப்போ அந்த வேதாந்த வாக்குகள் இருக்க அத இந்த நூபுரம் இருக்க, இந்த நூபுரமாக பொட்டி வச்சு காப்பாத்துறதான் எப்பொழுதும். ஏன்னு கேட்டா மகாப்பிரளயம் ஏற்பட்டா எல்லாம் அழிஞ்சு போடும், அப்ப வேதத்தை வச்சு காப்பாத்தணுமே, இதுவும் அழிஞ்சு போடுமே அப்படின்னா வேதம் அழியாமல் இருக்க முடியாத இது காப்பாத்துறது. தொயைவ கல்பாந்தர பாலிதானம், ஒரு கல்பந்தோறும் வேதம் பறிபோகாமல் பத்திரமாக இருக்கும்படியாக இந்த நூபுரம் காப்பாத்துறது. தங்கிட்ட அந்த ஒலி இருக்கும் இல்லையா, அந்த ஒலியாகிற வேதம் வேதாந்தத்தை அது வச்சு காப்பாற்றுறது. ஆகினால கைகிரீவன் திருவடியிலே போட்டிருக்கும்படியான நூபுரமானது அழகான ஒலியை எழுப்புகிறது. அந்த ஒலிதான் வேதம். அந்த வேதத்தை எல்லா கல்பத்திலையும் பத்திரமா இருப்பதற்காக இந்த நூபுரமானது பெட்டி போல இருந்து தன்னகத்தை வைத்துக் கொண்டு காப்பாற்றுகிறது. ஆக வேதங்களுக்கெல்லாம் பெட்டி போல நூபுரம் இருக்கிறது என்று சாதித்தார் அந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன். அதே பாதுகா சாஸ்திரத்துல அந்த வேதங்களாகிற திருவாபரணங்களுக்கு பெட்டி போல பாதுகா தேவி இருக்கிறாள் என்று பேசியாகிறது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல. ரங்கேஷ பாதகமலாத் தொதீன விருத்தே அந்யேஷு கேஷுஜித் அலட்சியம் அனன்ய வேத்யம் அம்ராய கூடம் அபகிர் மணிபிஹி கொணத்திஹி நெதீயசாம் பிரசயசீவ நிஜானுபாவம். ஸ்லோகம் 438. ரங்கேஷ பாதகமலாத் தொதீன விருத்தே அந்யேஷு கேஷுஜித் அலட்சியம் அனன்ய வேத்யம் அம்ராய கூடம் அபகிர் மணிபிஹி கொணத்திஹி நெதீயசாம் பிரசயசீவ நிஜானுபாவம். ஸ்ரீரங்கநாயகன் எம்பெருமான் புறப்பாடாகி மண்டபத்திற்கு எழுந்தொழியாகிட்டது. புறப்பாடு முடிந்ததும் சீபாதந்தாங்களுக்கெல்லாம் ஷடாரி சாதிக்கிற வழக்கம். அர்ச்சகர் ஷடாரியை எடுத்து சாதிக்கும் பொழுது ஜில் ஜில் என்று அதில் ஓசை எழும்புகிறது. அந்த ஓசை என்ன தெரியுமா, அவர்களை பார்த்து அவர்களெல்லாம் தன்னை எழுதுகளை பண்ணி கொண்டு வீதியெல்லாம் சுற்றி வந்திருக்காளோ இல்லையோ, அதனால் அவர்களிடத்தில் ஒரு சலுகை பாதுகைக்கு அந்தரங்க கைங்கிறவரால் அவளிடத்தில் அதுக்கு ரொம்ப வாத்சல்யம் பிரீதி உண்டு. அதனால பாதுகா தேவி அந்த கைங்கிறவர்களை பார்த்து பேசுகிறாளோன்னு சொல்லும்படியா இருக்கு அந்த ஒலி அப்படின்னா. என்ன பேசுறது அவள்கிட்ட அப்படின்னு கேட்டவனாக்க, தன்னுடைய பெருமையெல்லாம் எடுத்து தன்னை சேர்ந்த இந்த கைங்கிறவர் ஆளுக்கு எடுத்து சொல்லுகிறது என்று சொல்லலாம். அந்த பெருமை எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டபனாக்க, ரங்கேஷபாதகமலாத்தேகே எம்பெருமானுடைய ரங்கேசன் ரங்கநாதன் அவனுடைய பாதகமலம் இருக்க திருவடி தாமரை, தாமரை போன்ற அழகான திருவடி, அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டதாக, பாதுகை இட்ட வழக்கா இருக்கும் இல்லையா, தொதீன விருத்தேகே உனக்கு அதீனமான விருத்தியை இருப்பை உடையது. பாதுகா தேவி கிளம்பினா கூடவே எம்பெருமானுடைய திருவடியும் வரும், பாதுகா தேவி நின்றுட்டா திருவடியும் அங்கேயே இருக்கும். ஆகையினால பாதுகைக்கு அதீனமான என்ன தன்னுடைய இருப்பை உடையது இது எம்பெருமானுடைய தாமரை மலர் போன்ற அந்த திருவடிகள். அந்த திருவடி இருக்க அந்த திருவடியை காட்டிலும் வேற யாருக்கும் இந்த பாதுகையினுடைய பெருமை தெரியாதான். அதனால அந்நேஷு கேஷுஜித் அலட்சியம், எம்பெருமானுடைய திருவடிகளை தவிர மற்ற எந்த பொருள்களிடத்திலையும் யாரிடத்திலையும் காணப்படாதது எது, இந்த பாதுகையினுடையானது பாதுகையினுடைய பெருமை நிஜானுபாவம், தன்னுடைய பெருமையானது வேறு யாராலையும் காண முடியாது. ஆக எம்பெருமானுடைய திருவடி ஒன்னுக்குத்தான் பாதுகையினுடைய திருவடியை பற்றி பிரபாவத்தை பற்றி நன்கு தெரியும் என்று பேசுகிறது. இன்னும் பேர்பட்டது அனன்ய வேத்யம், வேறு யாராலையும் அறிய முடியாது. எம்பெருமானுடைய திருவிடத்தை தவிர மற்ற கைங்கிறவராலோ மற்ற வாழோ மற்ற விஷயங்களோ எந்த எதாலையும் பாதுகையினுடைய பெருமையை யாரும் எடுத்து சொல்ல முடியாது. அனன்ய வேத்யம் ஏன் அப்படின்னு கேட்டா, பாதுகையினுடைய பெருமை எங்க பேசப்பட்டிருக்கு, அம்நாயகூடம் வேதத்துல மறைஞ்சு இருக்கு பாதுகையினுடைய பெருமையெல்லாம். அந்த மறைஞ்சு இருக்க முடியாத பாதுகையினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்லணும்னாக்க பிறர் எடுத்து சொல்ல முடியாது, அது திருவடி ஒண்ணுக்கு தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது. அப்பேற்பட்ட தன்னுடைய பெருமைய பாதுகையே இப்ப எடுத்து சொல்றதாம். எப்படி சொல்றது, அபகர் மணிபிகி குணபிகி, உள்ளே இருக்கும்படியான சத்திக்கின்ற மணிகள் ரத்தனங்கள் இருக்கேன், அதன் மூலமாக நிஜானுபாவம் தன்னுடைய பெருமைய நேதீய சாம்பிரதய சீவ நேதீய சாம் தங்கிட்ட நெருங்கி இருக்கிறவா தெரிஞ்சா, அப்படி நெருங்கி இருக்க முடியாத கைங்கறிவர் ஆளுக்கெல்லாம் தன்னுடைய பெருமையை தானே எடுத்து சொல்லுகிறது. ஆக அவருக்கு வேற யாரு சொல்ல போறா, ஏன்னா நம்ம சேர்ந்த குழந்தைகள் எல்லாம், அதனால நம்முடைய பெருமையை தெரிஞ்சுட்டு இருந்தா அதனால அவ நல்ல நிலையை அடைவார். ஆயினா அப்பேற்பட்ட திருவடியினுடைய பெருமையை பாதுகையானது என்ன பண்றது, தானே பாதுகை திருவடியினுடைய பெருமையும் பாதுகையினுடைய பெருமை தான், அதனால அந்த பாதுகையினுடைய பெருமையை தானே எடுத்து கைங்கிறவராளுக்கு சொல்லுகிறதோ என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆகினால பாதுகா தேவி உன்னை பெற்றால் எல்லாருக்கும் என்ன சௌகரியம் அப்படின்னு கேட்டா, உனக்கு பூஷணமாக எது இருக்கு, வேதாந்தம் இருக்கு, அதனால பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் இருந்தால் வேதாந்தத்தெல்லாம் நன்கு கற்று பாதுகாதியினுடைய பெருமையெல்லாம் நாம் நன்கு அறிய முடியும். தெரிஞ்சா வேதாந்தம் எப்பேற்பட்டது, பிரஜைகளுக்கெல்லாம் கூட என்ன பூஷணமானது தெரிஞ்சா, ஆக வேதத்தை அவர் அழகாக பாராயணம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேதமே பூஷணம் தெரிஞ்சா. பூஷணத்தின் உருவம் எப்படி இருக்கும், சுவர்ணமா இருக்கும், தங்கமாக இருக்கும், இதுவும் சுவர்ணமா இருக்கும், நல்ல எழுத்துக்களோட கூடியதாக இருக்கு. அதனால அப்பேற்பட்ட தன்னுடைய நிஜானுபாவம் பெருமையெல்லாம் நேதீயசாம் பிரதி செய்வ, தன்னுடைய பெருமை எல்லாவற்றையும் தனக்கு வேந்த அந்தரங்கமான கைங்கிறவர்களுக்கெல்லாம் நீ எடுத்து சொல்லுகின்றாயோ என்று சொல்வது போல இருக்கு அந்த பாதுகையினுடைய ஒலியினால என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுகிரகித்தபடி. ஜனார்தன பாதரக்ஷே ஆஸ்வாசனாய புரதஹ பிரசரந்து மாதஹ பாதாஹராஸ்தவரவாஹ சமிதார்த்தயோ மே. ஸ்லோகம் 439. காலோபபன்ன கரணாச்சய நிர்விசேஷ்டே ஜாதஶ்ரமே மயி ஜனார்தன பாதரக்ஷே ஆஸ்வாசனாய புரத பிரசரந்து மாதஹ பார்த்தாஹராஸ்தவரவாஹ சமிதார்த்தயோ மே. ஜனார்தன பாதரக்ஷே ரங்கநாதனுடைய பாதுகா தேவியே, அங்கே ஜனார்தனா என்றார். மோட்சம் இச்சேது ஜனார்தனா, மோட்சம் கொடுக்கணும் யார் கொடுப்பான், ஜனார்தனன் தான் கொடுப்பான், எம்பெருமான் தான் கொடுப்பான். ஆகையினால ஜனார்தன பாதரட்சே அப்படின்னா புனர்ஜென்மத்தை மீண்டும் மீண்டும் பிறப்பதுவே மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய பிறப்பை போக்குகின்ற பாதுகையே, அப்பேற்பட்ட பாதுகையே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, கடைசி காலத்துல எனக்கும் ரொம்ப ஒத்தாசை பண்ணணும். நீ நான் கடைசி காலத்துல எப்படி இருப்பேன், காலோபபன் நான் கரணாத்து என விசேஷ்டு வயசாயிருக்கும், வயசான அப்படின்னால என்ன ஆகும், என்னுடைய கரணங்கள் இருக்கின்றனவே, அதாவது புலன்கள், கண் காது மூக்கு அப்புறம் கர்மேந்திரியங்கள் இவளெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அச்ச என விசேஷ்டு அதெல்லாம் ஒன்றும் வேலை செய்யாமல் ஒடுங்கி போய்க்கு இருக்கும். தெரிஞ்சா கண் பார்க்காது, காது கேட்காது, மூக்கு நுகராது, வாய் ருசியை உணராது, கை நீட்ட முடியாது, காலாவது நடக்க முடியாது, இப்படியாக இந்திரியங்களெல்லாம் நாசத்தை அடைந்து ஒரு காரியம் பண்ண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் கடைசி நேரம். அந்த சமயத்தில் எப்படி இருப்பேன், ஜாதசிரமேமயி, எவ்வளவு சிரமம் உண்டோ அத்தனை சிரமத்தையும் அப்போ கிளேசங்கள்லாம் அவஸ்தைகளெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருப்பேன், ரொம்ப கடைசி போயிருப்பேன். அந்த சமயத்தில் மயி ஆஸ்வாசனாய புரத பிரசரந்து மாதா, அந்த சமயத்தில் எனக்கு யார் கேதி தெரிஞ்சதா, அந்த சமயத்தில் எனக்கு ஆறுதல் கூறுவதற்கு யார் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்கே, உன்னுடைய ஒலிகள் தான் எனக்கு நீ ரங்கநாதன் அழைச்சல் வரணும், ரங்கநாதன் அழைச்சல் வரத்துக்கு முன்னாடியே உன்னுடைய ஒலி என் காதில் வந்து கேட்கணும். உன் ஒலி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, சமிதார்த்தயோமே, என்னுடைய ஆர்த்திகள் கஷ்டங்கள் துக்கங்கள் இருக்கு, இவைகளெல்லாம் அதாவது காயிக வாச்சிக மானசிகமான சிரமங்கள் எத்தனையோ அந்த சமயத்தில், அவைகளெல்லாம் போக்கக்கூடியது என்ன தெரியுமா, அந்த பாதுகா நாதம் உன்னுடைய நாதம் எனக்கு காதில் பட்டதுன்னா அபாரம் குளுமையா இருக்கும், அதோ ரங்கநாதன் அழைச்சின்னு வரா, பாதுகா தேவி வரா அப்படின்னு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதனால நீ என்கிட்ட ரங்கநாதன் அழைச்சின்னு நீ என்கிட்ட வருவதற்கு முன்னாடியே எனக்கு தகவலை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாக்க, பார்த்தாகராஸ்தவரவாக உன்னுடைய ஒலிகள் இருக்கின்றனவே அவெல்லாம் வார்த்தாகராக, அதாவது செய்தி சொல்ற தூதுவார், தூது இந்த காலத்தில் தூதர்கள் செய்தியை சொல்லி அனுப்பிப்பார்கள், நாட்டுக்கு நாடு போய் தகவலை சொல்லி கொடுத்துட்டு வருவோம். அத மாதிரி உன்னுடைய ஒலிகள் இருக்கின்றனவே அவளெல்லாம் வார்த்தாகராக செய்தியை சொல்லும் தூதுவர்களாக முன்னாடியே எனக்கு வந்து என்ன பண்ணணும், பிரசரந்து முன்னாடியே வந்து எனக்கு உத்தாசப்படணும், என் காதல வந்து உறையணும். அந்த ஒத்தாசையை நீ பண்ணுவே ஏன்னு கேட்டாக்க, மாதா என்னை வெத்து எடுத்து வளர்த்த தாய் நீ தானே, உன்னாலதானே நான் இப்படி எல்லாம் இருந்து இந்த தூரம் இருந்துட்டு இருக்கேன், அதனால என் அம்மாவே ஆஸ்வாசனாய என்னை தேற்றுவதற்காக புரத பிரசரந்து முன்னாடியே உன்னுடைய ஒலிகள் எல்லாம் எனக்கு அனுப்பு. ஆக ரங்கநாதன் தூருக்கு எழுந்துடும், என்னை காப்பாற்றுவதற்காக எனக்கு ரங்கநாதனுடைய சேவையை கொடுப்பதற்காக ரங்கநாதனை அழைத்துக் கொண்டு நீ வீட்டிலே வருகின்ற பொழுது ரங்கநாதன் இதோ வந்துட்டார், கவலைப்படாதே, இதோ நானும் அழைச்சிட்டு வரேன் என்று உன்னுடைய செய்தியை முன்னாடி சொல்வதாக உன்னுடைய பாதுகாப்பு ஒலியானது என் காதல விழட்டும், அப்படி விழும்படியாக முன்னாடியே உன்னுடைய எனக்கு ஒலியை அனுப்ப வேண்டும் என்று சுவாமி தேசிகன் பிரார்த்தித்தாகிறது இந்த ஸ்லோகத்தில். சம்ரக்ஷணாய சமயே ஜகதந்திரயாணாம் சாத்ராசுரங்க நிருபதேஹே உபதஸ்திஷீஷு சம்பத்ஸதே சுதிசுகைஹி மணிபாதரக்ஷே மாங்கல்ய சூக்திஹி அனகா தபமஞ்சுநாதைஹி. ஸ்லோகம் 440. சம்ரக்ஷணாய சமயே ஜகதந்திரயாணாம் யாத்ராசுரங்க நிருபதேஹே உபதஸ்துஷீஷு சம்பத்ஸதே சுதிசுகைஹி மணிபாதரக்ஷே மாங்கல்ய சூக்திரனகா தவமஞ்சுநாதைஹி. ரங்கநாதன் அவ்வப்பொழுது வெளியிலே புறப்படுகிறான். ராஜாக்கள் வெளியில புறப்பட்டா அப்போ அவனுக்கு சுஸ்திவாசனம் அந்தனர்கள்லாம் சொல்வார்கள். அந்த சுஸ்திவாசனம் ஆகி அதை காதில் கேட்டுக்கொண்டே போனால் நடக்கக்கூடிய காரியம் வெற்றியடையும், நன்றாக நன்னா நடக்கும் அப்படின்னு ஒரு மனசுல சந்தோஷம் ஏற்படும். அதுபோல இவன் ரங்கராஜா வல்லவா, இவர் வெளியில புறப்படுகிறார். எப்போ யாத்ராசு ரங்கநிருபதேகே, ரங்கநிருபதேகே யாத்ராசு உபதஸ்துஷீஷு, ரங்கராஜாவுடைய யாத்திரைகள் ஏற்படுகின்ற காலத்துல ரங்கராஜாவுக்கு புறப்பாடு எப்போ ஏற்படும் அப்படின்னு கேட்டாக்க, சம்ரக்ஷணாய சமதே ஜெகதாந்திரயாணாம், அவன் பாதுகாக்க வேண்டியவர்கள் ஒத்த ரெண்டு பேர் இல்லை, ஜெகதாந்திரயாணம் மூலில் உள்ள மக்கள் அனைவரையும் பாதுகாப்பவன் அவன். எந்த மூலையில யாருக்கு என்ன கேடு இருந்தாலும் அங்கிருந்து அவர்கள் அவயக்குரல் கொடுத்தால் உடனே ஓடிப்போய் அவர்களெல்லாம் காப்பாற்றுவான். ஆக சம்ரக்ஷணாய, ஆபத்து வருகின்ற காலத்தில் உடனே போய் பாதுகாக்கக்கூடிய தன்மையுடையவன் ரங்கராஜா. சரிதான், அப்படி அவர் புறப்படுகின்ற காலத்தில் அவருக்கு சுஸ்திவாசனமாக முதல்ல மங்களமாக உபஸ்ருதிகள் வேணுமே. வெளியில புறப்படுகின்ற காலத்தில் வாசலில் வரப்பொழுது உபஸ்ருதிகள் கேட்கணும், நல்ல வார்த்தைகள் காதில் கேட்கணும், நல்ல ஒளிகள் கேட்கணும். இவர்கள் கேட்டால் நாம் போகக்கூடிய காரியம் வெற்றிகரமாக முடியும், மங்களமாக முடியும், சந்தோஷப்படலாம் இல்லையா. ஆகையினால மாங்கல்ய சூக்கிரனகா தவமஞ்சுனாவை, எம்பெருமான் எப்பப்ப புறப்படுறானோ அப்ப போடுற கால புறப்படுற காலத்திலெல்லாம் தவ மஞ்சுநாதேஹி, உன்னுடைய இனிய குரல்கள் இருக்க, மணிகளால் ஓசை இருக்க, அந்த ஓசை எப்படி இருப்பது, சுகி சுகைஹி, காதுக்கு கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிஞ்சா காதுக்கு இனியதாக இருக்கும். அப்பேற்பட்ட புண்ணிய ஒலிகளானது எப்படி ஆகும் அந்த சமயத்தில்னா, அனகா மிக அழகாக ஒலிக்கும். மாங்கல்ய சூக்தி, அதுவே சுஸ்தி வாசனம், சுபசூச்சகமான வார்த்தை. ஆகையால் உன்னுடைய ஒலியானது சுபசூச்சகமான வார்த்தையாக ரங்கநாதன் பரப்படும் போதெல்லாம் என்ன அமைகிறது. அதனால அப்பேற்பட்ட சுபசூச்சகமான ஒலியை கேட்டு ரங்கநாதன் சந்தோஷமாக வெளியிலே சென்று மூலையிலும் உள்ள மக்களுடைய அபயங்கள் கஷ்டங்கள் அபயத்துல ஏற்படுகின்ற இடத்தெல்லாம் சென்று அவரவர்களுக்கு வேண்டிய நன்மைகளெல்லாம் செய்து மீண்டும் திரும்புகிறான் கோவிலுக்கு. ஆக புறப்படுகின்ற காலத்தில் நீயே சுபசூச்சகமான மங்கள கோஷமாக இந்த பண்ணுகின்றாய் பெருமானுக்கு ராஜாவுக்கு நீ என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறபடி. கர்ப்போபலைஹ கமனவேகவசாத்விலோலைஹ வாசாலிதா மதுபிதோ மணிபாதுகேத்வம் ப்ரஸ்தௌஹி பாவிததியாம் பதி தேவயானே ப்ரஸ்தானமங்கள மிருதங்க விசேஷகோஷம். ஸ்லோகம் 441. கர்ப்போபலைஹ கமனவேகவசாத்விலோலைஹ வாசாலிதா மதுபிதோ மணிபாதுகேத்வம் ப்ரஸ்தௌஷி பாவிததியாம் பசி தேவயானே ப்ரஸ்தானமங்கள மிருதங்க விசேஷகோஷம். இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் பிரபத்தியோ பக்தியோ பண்ணி மோட்சத்துக்கு யார் போறாளோ அந்த மோட்சத்துக்கு அவ புறப்படச்ச நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனாக்க, மங்கள வாத்தியம் வாசிக்கிற மத்தளம் கொட்டி அவளை சந்தோஷமா வெளியில அனுப்புற, மோட்சத்துக்கு அனுப்புற என்று இந்த ஸ்லோகத்துல பேசுகிறான். கர்ப்போபலைஹி கமனவேகவசாத்விலோலைஹி மதிபிதோ மானு பணிபாதுகே, மதுவரக்கனை கொன்ற ரங்கநாதனுடைய, அதாவது தீயவர்களை சம்ஹாரம் பண்ணி நல்லவர்களை காக்கின்ற ரங்கநாதனுடைய மணிபாதுகே ரத்னமயமான பாதுகையே, என்ன நீ இப்ப எப்படி இருக்க, உன்னுடைய ஒலி நல்லா பேசுறது மாதிரி இருக்கு, எப்போ அப்படின்னு கேட்டாக்க, கமனவேகவசாது விலோலைஹி, ரங்கநாதன் சில சமயம் வெளியில கிளம்பச்ச வேகமா புறட்டு போவான். தெரிஞ்சுதா, அப்படி வேகமா போற காலத்துல அப்ப என்ன ஆகும், உள்ளே இருக்க முடியான பாதையில உள்ளே இருக்க முடியாத மணிகள்லாம் அப்படி எப்படி ஒரேடியா வேகமா அசைந்து ஆடும். கர்ப்போபலைஹி பாதிக்குள்ளே இருக்க முடியான ரத்தனங்கள், அந்த மணிகள்லாம் எப்படி இருக்கு? விலோலைஹி, நன்னா ஆடுறது. நன்னா ஆடுற போது அதுல ஒரு சப்தம் எழும்புறது. அந்த சப்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, நீ பேசுறது மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். வாசாலிதா மது விதையே மணிபாது கேத்வம். வாசாலிதா, நீ எப்படி இருக்க? பேசுற மாதிரி இருக்க. தெரிஞ்சா என்ன பேசுற? எப்படி என்ன ஒலி அதுல எழும்புறது அப்படின்னு கேட்டவனாக்க அதற்கு சாதிக்கிறார், பிரஸ்தௌஷி பாவித தீயாம் பசிதேவயானே. பாவித தீயாம், எம்பெருமான இடத்துல பக்தி பண்ணிவிட்டோ அல்லது பிரபத்தி பண்ணிவிட்டோ அவனையே தியானம் பண்ணிக்கிண்டு எப்பொழுது எம்பெருமான் அழைக்க போறான்னு காத்துக்கிண்டு பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்காளே, அப்ப ஏற்பட்டவாளெல்லாம் நீ என்ன பண்ற? பசி தேவயானே. தேகாவசானத்துல அவர்கள் தேவயானத்தின் வழியாக மேலே செல்வார்கள். தேவயானம்னும் அப்புறம் பிதிரியானம்னு ரெண்டு மார்க்கம், மோட்சம் வெளியில போறதுக்கு, சரீரத்தை விட்டு வெளியில போறதுக்கு ரெண்டு மார்க்கம் சொல்கிறார்கள். என்ன? பிதிரியானம், தேவயானம் என்று. அது கீதாச்சாரியம் 8வது அத்தியாயத்திலயும் சாதிக்கிற காலத்துல, எத்திர காலே தனாவிருத்தியும் ஆவருத்தியும் ஜெய்வ யோகினாம் பிரயாசா யாந்தி சங்காலம் பட்சியாமி பரத ரிஷப. எப்ப புறப்பட்டு போனாக்க மீண்டும் திரும்பி பூலோகத்துக்கு வரமாட்டார்களோ, ஆறு போனா திரும்பி வருவார்களோ, அவர்களுடைய சந்தர்ப்பம் எப்படி போனால், எந்த சமயத்தில் புறப்பட்டால் இப்படி இருக்கும் அப்படிங்கறதுல நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சாதிக்கிறார். என்ன? அக்னி ஜோதியாக சுக்லா ஷண்மாசா உத்தராயணம் தத்திர பிரயாசா கச்சந்தி பிரம்மவிதோ ஜனாகாம். பிரம்மவித்துக்களான ஜனங்கள் இந்த மோட்சத்துக்கு புறப்படுகின்ற காலத்துல அக்னிசு, அக்னியினுடைய ஜோதிஷனா ஒளி, அதனா பகலும் சுக்லபட்சம் உத்தராயணம், இப்படியாக இருக்கக்கூடிய அச்சராதி மார்க்கத்து வழியாக யார் போகிறார்களோ அவர்கள் அப்படி போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். அவர்கள் மோட்சத்திலேயே அங்கேயே இருந்துருவார்கள். தூமோ ராத்திரிஸ்ததா கிருஷ்ணகம் ஷண்மாசா தட்சிணாயனம் தத்திர சாந்திரமுசம் ஜோதி யோகி பிராப்தியனு வர்த்ததே. மற்றவர்கள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னாக்க, தூமாதி மார்க்கமாக போய் ராத்திரி அபிமான தேவதை, கிருஷ்ணபட்சத்தின் அபிமான தேவதை, தட்சிணாயன தேவதை பிறளாலே உபசரிக்கப்பட்டு சந்திரன் வரையிலும் போய் மறுபடியும் சந்திரன்ல இருந்து திரும்பி பூமிக்கே வந்து விடுவார்கள் என்று இதை பத்தி பேசுகிறார்கள். இதே நடாதூர் அம்மாள் சாதித்த காரிக்கைய நாம் தினந்தோறும் கால வேளையில் அனுசந்தானம் பண்றோம். அதுல இந்த ஸ்லோகம் வருகிறது. முக்தோர்ச்சிஹி தினபூர்வபட்ச ஷடுதங் மாசாத்தவாதம் சுமது தலூர் வித்யுத் வருணேந்திர தாதிரமஹிதா சீமாந்த சிந்துவாப்ளதா ஸ்ரீவைகுண்டமவாப்பிய நித்தியமஜடம் தஸ்மின் பரபிரம்மண சாயுஜ்யம் சமவாப்பிய நந்த ரிசவம் தேனைவ தன்யப்புமானு. நாம் எப்படி மோட்சத்துக்கு போறோம், அந்த விஷயத்தை நித்தியம் நாம் காலம்பரை அனுசந்தானம் பண்ணணும் எப்போதும் பரம நாளா இருக்கிறவா. அந்த அனுசந்தான ஸ்லோகத்தை அழகாக நடாதரம்மாள் நமக்கு சாதிச்சிருக்கார். முக்தா, யாரு மோட்சத்துக்கு போறானோ அங்கிருந்து விடுபட்டு அவன் முதல்ல அர்ச்சிகி, தெரிஞ்சா பகல் ஒளி இருக்கேன், அந்த ஒளியாகிற ஒளிக்கு அதிதேவதையாக இருக்கும் யான தேவதை இருக்கேன், அவள் முதல்ல நாம் இந்த சரீரத்திலிருந்து கிளம்பின உடனே அந்த தேவதையானது நம்ம உபசரிக்கிறது. அப்புறம் தின பகலுக்கு அபிமான தேவதை, பூர்வபட்ச சுக்லபட்சத்துக்கு அபிமான தேவதை, ஷடுதங் மாச உத்தராயணத்துக்கு அபிமான தேவதை, அப்த சம்வத்சரத்துக்கு அபிமான தேவதை, வாத காசு வாயு தேவதை, அம்சுமது சூரியன் தேவதை, கிளவுகு சந்திரன், அப்புறம் வித்யுத்து, வித்யுத்துங்கிறது அமானவ புருஷன், அப்புறம் வருண தேவதை, இந்திர தேவதை, தாதிரு பிரஜாபதி அதாவது பிரம்மா தேவதை. இவர்களெல்லாம் என்ன பண்றா, இங்கேந்து நாம் இதுக்கு போற வரையிலும் விரஜாநதிக்கரையை அடைகிற வரையிலும் பரீட்சையாக அவரவர்கள் அவர்கள் இருக்கும்படியான லோகத்துல நம்ம உபசரிக்கிறார்கள். உபசரித்து அழிச்சிட்டு போற காலத்திலேயே என்ன கடைசியில இந்திரனுடைய இந்திரலோகம் வர்றதோ இல்லையா, வருணலோகம் இந்திரலோகம் அப்புறம் சத்தியலோகம் பிரஜாபதி லோகம் சத்தியலோகம், இது மூணு இடத்துலயும் நம்ம உபசரிக்கிறதுக்கு முன்ன சமயத்துல வித்யுத் தேவதே என்பவர் ஸ்ரீவைகுண்டத்திலிருந்தே நம்ம அழிச்சிட்டு போறதுக்கு வரார். அவரை அமானவன் என்று சொல்வோம், வித்யுத் புருஷன் என்றும் சொல்வோம். அந்த அமானவனுடைய கரஸ்பர்சம் ஏற்பட்டாலேதான் அவனுக்கு மோட்சம். ஆக அந்த அமானவன் என்ன பண்ணுவார், இந்த வருணலோகத்துல இருக்கச்சியே எப்படி உச்சரிக்கிறான்னு பார்த்துட்டு வரத்துக்கு இங்கேயிருந்து கூட வந்துடுவார், கூட வரும், அவரும் சேர்ந்து போற இந்த உபச்சாரத்துல. அப்புறம் இந்திரன் தேவேந்திரன், அதுக்கப்புறம் தாத்தாங்கிறதுனால பிரஜாபதி பிரம்மா, இவர்களெல்லாம் உபச்சரிக்கப்பட்டு அப்புறம் அமானவன்கிற தேவதையோட இவன் இதுக்கு போறான், இது அந்த பிரஜாநதிக்கு போறான். அங்க சீமாந்த சிந்துவா புரதா, அதுல வந்து நன்றாக தீர்த்தமாடுறான். தீர்த்தமாடின உடனே இவனுடைய சூட்ச சரீரத்தோட போறான் இவன், அந்த சூட்ச சரீரங்கள்லாம் கூட எல்லாம் ஒழிஞ்சு போறது. இப்பொழுது கேவலம் ஜீவஸ்வரூபமாதிரம் இருக்கு. அந்த ஜீவஸ்வரூபமானது இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, அவன் மனசால நினைக்கிறாச்சு, நான் அப்படியே போகணும்னு நினைக்கிறான், உடனே சீவண்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறான், அக்கறையில இருக்க முடியாத சீவண்டத்துக்கு போய் சேர்ந்துடுறான். அப்படி சீவண்டத்துக்கு போய் அங்கே எம்பெருமானோட கூட அவனுக்கு சமமாக நித்தியமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் என்று அம்மாள் பேசுகிறான். அந்த முறையில தேவயான மார்க்கத்தில் இது அச்சிராஜ மார்க்கன்னு பேரு. இந்த அச்சிராஜ மார்க்கத்தின் வழியாக நாம் மோட்சத்துக்கு போகிறோம். அப்படி இல்லாம ஒரு பாவம் பண்ணினவர்களா இருந்து வேதனசா இருந்தாக்க அவெல்லாம் துமாதி மார்க்கத்தில் சில லோகங்களுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி மறுபடியும் பூர்வத்துக்கே வந்துருவான்னு சாதிக்கிறார். சில பேர் போய் சந்திரன் முதலும் போய் திரும்புறான், சில பேர் நரகாதிகளுக்கு போயிட்டு திரும்புறான், அவர்கள செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப போயிட்டு மறுபடியும் திலோகத்துக்கே வந்துடுறா என்றெல்லாம் பேசப்படுகிறது. அந்த முறையில இப்போ பாவிதியாம் பசி தேவயானே, தேவயான மார்க்கத்தில் அச்சுராஜ மார்க்கத்தில் மோட்சத்துக்கு போயிட்டு இருக்கா யாரு? பாவிதியாம் பிரபுத்தி பண்ணிட்டு எம்பெருமானத்தில் இந்த ரங்கநாதனையே தியானம் பண்ணிட்டு இருக்காள், அவர்களெல்லாம் தேவாசானத்தில் புறப்பட்டு இப்படி போயிட்டு இருக்கிற காலத்தில், ஆக வெளியில புறப்படுறாங்க சரீரத்தையே இத்தனை நாளா வாசம் பண்ண இன்னும் சரீரத்தை விட்டுவிட்டு வெளியில புறப்படுறான், புறப்பட்டு எங்க போறான்? ஸ்ரீவண்டத்துக்குன்னா போறான். அதனால அவர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும் என்பதற்காக இந்த பாதுகாதேவி என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னா, பிரஸ்தான மங்கள மிருதங்க விசேஷ கோஷம், பிரஸ்தானம் புறப்படுற சமயம், ஆக இந்த சரீரத்தை விட்டு வெளியில புறப்படுகின்ற காலத்துல மங்கள மிருதங்கம் மங்கள வாத்தியம் அதுல மத்தளம் கொட்டுறான். தெரிஞ்சா அந்த மத்தளம் கொட்டி பொண்ணை வரவேற்பு மேல அழிச்சுட்டு போறாளோ அப்படின்னு சொல்ல முடியாத புறப்படுற காலத்துல மங்கள வாத்திய விசேஷத்தை நீ வாசிக்கிறாய். அது என்ன? உன்னுடைய மணியனுடைய குரல் ஒலிதான். இதைத்தான் ஆழ்வாரும் சூழ்விகம் பணிமுகள் தூரியம் முழக்கினா என்று தூரியங்கிற வாத்தியத்தை முழங்குவதாக பேசுகிறார். அவள்லாம் மேல இருக்கிறவாள்லாம் சேர்ந்துட்டு, ஆக இப்படியான மங்கள வாத்தியத்தை வாசித்து நீ மோட்சத்துக்கு வழி அனுப்புகிறாயோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது உன்னுடைய ஒலியானது. அப்படியங்கமாசிதவதோ மணிபாதுகே துவம் பாதம் விஹாய பரிகல்பித மௌனமுத்ரா ஸ்ரோதும் பிரபோஹ அவசரம் விஷசீவமாதா நாடீசரோஜசயிதார்பக சாமகீதிம். ஸ்லோகம் 442. பரியங்கமாசிதவதோ மணிபாதுகே த்வம் பாதம் விஹாய பரிகல்பித மௌனமுத்ராம் ஸ்ரோதும் பிரபோஹ அவசரம் திசசீவ மாதஹ நாதீசரோஜ சயித அர்பக சாமகீதிம். ரங்கநாதன் வெளியிடங்களெல்லாம் சுற்றி அங்கங்கு அசுர சம்ஹாரங்களெல்லாம் பண்ணி நல்லவர்களெல்லாம் காப்பாற்றி வேண்டியதெல்லாம் செய்து விட்டு திரும்பி தான் இருக்கும் இடத்துக்கே வந்துடுகிறார். வந்து அன்றைய தினம் பரியங்காசனத்தில் போய் எழுந்திலிருந்து நிதிரைக்காக எழுந்துடுகிறார் அப்படின்னு வைத்துப்போம். பரியங்கம் ஆசிதவதா பிரபோஹோ, பிரபு ரங்கநாதன் இப்ப என்ன பண்ணா, பரியங்கம் ஆசிதா பரியங்கம் கட்டில் படுக்கை, தெரிஞ்சா அதை ஆசிரிக்கிட்டார். அப்படின்னா சயனிச்சுக்க போறார் ரங்கநாதன். சயனிச்சுக்கு வர ரங்கநாதனுக்கு இடைஞ்சல் கொடுக்கப்படாதோ இல்லையோ? மணிபாதுகேத்வம் நல்ல பாதுகே, நீ இப்ப என்ன பண்ண, இத்தனை நாள் ரங்கநாதன் திருவடியோட போய் ஜில் ஜில் சப்தம் கொட்டு அங்கங்க பேசி நினைவு காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன், நீ இப்ப என்ன ஆயிட்ட நீ அப்படின்னு கேட்டோம்னா, பாதம் விகாய பரிகல்பித மௌன முத்ரா, எம்பெருமானுடைய திருவடியை விட்டு விலகி இப்ப தனியா வந்து உட்காந்துருக்கே போ, தனியா இடத்துல இருக்கே போ அப்படின்னு என்ன பண்ற, பரிகல்பித மௌன முத்ரா மௌன முத்திரையை ஆசிரியிருக்க, அதாவது சத்தம் போடாமல் ஆக பாதுகை திருவடியோட போனாத்தானே சத்தம் கேட்க போறது. இப்போ ஏகாந்தமாக பெருமாளோ சயனிச்சுட்டார், பாதுகா தேவியோ தனியா ஏகாந்தமாக ஒரு இடத்துல போய் அமர்ந்து விட்டார். தெரிஞ்சுதான் பாதபீடத்துல இருக்கான். அப்ப இருக்கிற காலத்துல மௌன முத்ரா, பேச்சே இல்ல, குரலே இல்ல, தெரிஞ்சா அத மாதிரி இருந்துட்டு இருக்க. சரி, நீ எப்போதும் இப்படி சுறுசுறுப்பா இருந்துட்டு இருப்பியே, இப்பயே மௌன தாசிச்சு தனியா போய் உட்காந்துட்ட அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு தாத்பரியம் உண்டு என்று சாதிக்கிறார். சோதும் பிரபோ அவசரம் திசசீவ மாதா, பெருமாளுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும். என்னன்னு கேட்டா எப்ப பார்த்தாலும் இந்த பாதகையினுடைய குறையும் அதையும் இதையும் இதெல்லாம் இதையே கேட்டு இருக்கார் ரங்கநாதன். அப்படி இருக்கிற ரங்கநாதனுக்கு இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் அளிக்கணும் அப்படிங்கறதுக்காக மௌனத்தாசேஷன் தனியா இருக்கா பாதுகா தேவி அப்படின்னு சாதிச்சார் சுவாமி அழகாக. என்ன கேட்கணும் அவருக்கு, எதுக்கு வாய்ப்பு அளிக்கிறாய் அப்படின்னு கேட்டாக்க, நாகி சரோஜ சைதார்பக சாமகீதிம், எம்பெருமானுடைய நாபி கமலத்துல சதுர்முக பிரம்மா இருக்கான். அவன் நான்கு வேதங்களையும் நன்கு கற்றவன், பெருமாள் தான் உபதேசம் பண்ணியிருக்கார். அவன் சாமகானத்தை ரொம்ப அழகாக பண்ணுவான். ஆகினால நான்முகம் பண்ணுகின்ற சாமகானத்தை நன்னா கேட்கட்டும். ஏன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதில்லை. அவருடைய திருநாவிலிருந்து கிளம்பின சரோஜம் இருக்க தாமரைப்பு, அதுல எப்ப பார்த்தாலும் குழந்தை சயனிச்சுட்டு இருக்கு, படுத்துட்டு இருக்கு. ஆறு நான்முகனாகிற பிரம்மா பிரமன் அதுல படுத்துட்டு இருக்கான். படுத்துட்டு இப்ப என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனாக்க, சாமகீதி சாமகானம் பண்றான். அந்த சாமகானத்தை பெருமாள் கேட்கட்டும் அப்படிங்கிற எண்ணத்தினால இப்ப நீ என்ன பண்ணிவிட்ட, மௌன முதிரையை ஆசிரியத்துக்கிண்டு தனியாக ஏகாந்தமாக நீ இருக்கிறாயோ என்று உத்ரேசிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். போகாய தேவி பவதி மணிபாதரட்சே பத்மாசாயமதிரோப்ய புஜங்கதல்பே விஸ்வஸ்ய குத்திமதிகிருத்ய விஹாரஹீனா வாசம் யமா கிமபி சிந்தயதீவ காரியம். ஸ்லோகம் 443. போகாய தேவி பவதி மணிபாதரட்சே பத்மாசாயமதிரோப்ய புஜங்கதல்பே விஸ்வஸ்ய குத்திம் அதிகிருத்ய விஹாரஹீனா வாசம் யமா கிமபி சிந்தயதீவ காரியம். இந்த ஸ்லோகத்துல பகவானுக்கு இவன் ஏன் மௌனமா போய் உட்காந்துட்டான்னு கேட்டா அதற்கு ஒரு காரணம் சொன்னார் முன்னாடி. பகவானுக்கு திருச்செவிக்கு வேறு விஷயத்தை கிடைக்க முடியா பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சாமகானத்தை கேட்கட்டும், குழந்தையினுடைய சாமகானத்தை கேட்கட்டும் அப்படின்னு ஆசையினால என்ன பண்ணா, பாதுகா தேவி தன்னுடைய நாதத்தை விட்டார். பாதுகாரத்தான் நாதம் இருக்கும் இல்லையா, அந்த நாதத்தை விட்டார். இப்போ இந்த ஸ்லோகத்துல அந்த பாதுகா தேவி தானே ஏதோ சிந்திக்கணும், ஆராய்ந்து பார்க்கணும் என்கிற எண்ணத்தினால இப்போ நாசனையே விட்டாளாம். நாசன் ரங்கநாதன், ரங்கநாதனையே விட்டா, விட்டுட்டு தனியா உட்காந்து சிந்து கொண்டிருக்கிறார் என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. போகாய தேவி பவதி மணிபாதரட்சே மத்மாசாயம் அதிரோப்ய புஜங்கதல்பே. மணிபாதரட்சே எம்பெருமானுடைய ரத்ன பயவான பாதுகா தேவியே பவதி, நீ என்ன பண்ற இப்போ அப்படின்னு கேட்டவனா, பெருமாள் உன்னோட கூட சேர்ந்து அலைஞ்சு கலைஞ்சு இந்த துஷ்ட நகரங்கள்லாம் பண்ணி சிக்ஷமர்ஷனம் இதுக்கெல்லாம் பண்ணி காரியங்கள் நிறைய செய்துன்னு வந்துட்டார். அதனால ரொம்ப காரியத்தில் ஏற்பட்ட அப்படினால அவர் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அதாவது ஓய்வு பெறணும் என்கிற எண்ணம் மூன்றும் பாதுகா தேவிக்கு. அதுக்காக போகாய கொஞ்ச நாள் சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஏகாந்தமா இருக்கட்டும் ரங்கநாதன் அப்படின்னு பாதுகா தேவியே நினைச்சால் போலும். அதுக்காக என்ன பண்ணா, பத்மாசகாயம் அதிரோப்பிய புஜங்கதல்பே, ஆதிசேஷனாகிற பரியங்கம் படுக்க இருக்கோ இல்லையோ அதுல பத்மாசகாயம் பிராட்டியையும் பிராட்டி கூட ரங்கநாதனையும் அதுல எழுந்துடலை பண்ணி அதுல ரெண்டு பேரும் சயனிச்சுருங்கோ அப்படின்னு அவள் ரெண்டு பேருக்கும் பாதுகா அந்த சயனத்துல படுத்துட்டு இருக்க முடியாத ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிவிட்டு இவ வெளியில வந்துவிட்டா பாதுகா தேவி. வெளியில் வந்து என்ன பண்றா, இவள் ஏதோ ஒரு சில விஷயத்தை யோஜனை பண்ணி பாக்குறாளா, ஏகாந்தமா இருந்து சத்தம் போடாம விஸ்வசிய குருத்தி மதிகிருத்திய விஹாரஹீனாம். இப்பொழுது பாதுகா விஹாரம் இல்லை, பாதுகா விகாரம் இருந்தார்னா அதனுடைய சப்தங்கள் ஜில்னு கேட்கும், அது என்னென்ன பேசுறதுன்னு எல்லாம் வந்துச்சிருந்தார் சுவாமி. இப்ப பாதுகா விகாரமே இல்லை, பின்ன ஒதுங்கி தனியா உட்காண்டிருக்கா. எதுக்காக அப்படின்னு கேட்டார், விஸ்வசிய குப்தி மதிகிருத்திய, இந்த லோகத்தை எப்படி காப்பாத்துறது, எல்லாம் மீண்டும் மீண்டும் பாவங்களை பாவங்களை பண்ணி புனரபி மரணம் புனரபி ஜனனம் என்கிற முறையில மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுறாளே, இவள் எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்கு என்ன வழி என்பதெல்லாம் ஏகாந்தமான உட்காந்து யோசனை பண்ற. அந்த சமயத்துல மௌனமா யார் வந்தாலும் பேசாம வாசம்யமா கிமபி சிந்தைய தீவ காரியம், பொறுமையாக மௌனமாக அமர்ந்து கொண்டு என்ன எப்படி இந்த லோகத்தை லட்சணத்தை பண்ணலாம் என்பதை நீ ஏகாந்தமாக உட்காந்து யோசனை பண்ணுகிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. இந்த லோகத்துல ஏதாவது அவரவர்கள் குடும்பங்களில் பெரிய காரியம் இருந்தா அப்ப என்ன பண்ணுவா, நிம்மதியா ஆலோசனை பண்ணி அதை எப்படி செய்யணும் எப்படி தீர்க்கணும் என்பதற்காக ஏகாந்தமா உட்காந்து ஆலோசனை பண்ற வழக்கம் உண்டு லோகத்துல. அதுபோல பாதுகா தேவியும் இப்பொழுது மக்களை எல்லாம் எப்படி பாதுகாப்பது என்கிற விஷயத்தை ஆலோசிப்பதற்காக தனியா ஏகாந்தமாக நீ போய் உட்கார்ந்து அமர்ந்து யோசிக்கிறாயோ என்று சொல்லும்படி இருக்கிறது என்று உத்ரேசிக்கிறான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். நித்ய பிரபோத சுபகே புருஷே பரஸ்மின் நித்ராம் உபேயுஷி ததேக விஹாரசீலா மஞ்சுஸ்வனம் விஜகதி மணிபாதுகே த்வம் சம்வேஷமிச்சதி பரம் சரணாந்திக ஸ்தாம். ஸ்லோகம் 444. நித்யம் நித்ய பிரபோத சுபகே புருஷே பரஸ்மின் நித்ராம் உபேயுஷி ததேக விஹாரசீலா மஞ்சுஸ்வனம் விஜகதி மணிபாதுகே த்வம் சம்வேஷமிச்சதி பரம் சரணாந்திக ஸ்தாம். மணிபாதுகே துவம் ரங்கநாதனுடைய ரத்னமயமான பாதுகையே, நீ இப்ப என்ன நீ பேர் பட்டவ அப்படின்னு கேட்டவனாக்க, ததே கைவிகாரசீலா எப்பொழுதும் எம்பெருமானோடையே சேர்ந்து விளையாடி விளையாடி அவனோடைய கூட கூட போய் எப்ப பார்த்தாலும் ஓய்வில்லாமல் இருக்கிற வழக்கம் நீ தெரிஞ்சா அதே உனக்கு சுவாவம், ரங்கநாதன் எங்க இருந்தாலும் கூட கூட போயிட்டே இருப்பேன். அப்படி இருக்கிற நீ இப்ப ரங்கநாதன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனா, ரங்கநாதனும் இப்ப சயனிச்சுட்டு இருக்கான், அவன் எப்பேற்பட்டவன் நித்திய பிரபோத சுபகே, அவன் படுத்துக்கணுங்கிறது தேவையில்லை, அவனுக்கு தூக்கங்கிறது கிடையாது, கண் மூடுதல்ங்கிறதே கிடையாது, தேவதைகளே அனிமிஷால்னு பேரு, அவெல்லாம் கண் கொட்ட மாட்டான்னு பேரு தெரிஞ்சு அப்படி இருக்கே ரங்கநாதனுக்கு கேட்பானே. அதனால நித்திய பிரபோத சுபகே புருஷே, எப்போதும் கண் வீழ்ச்சிட்டபடியே தான் இருப்பான் ரங்கநாதன், அவன் ஒன்றும் தூக்கம் இல்லை. அப்படி இருந்தாலும் அப்பேற்பட்டவன் சுபகே புருஷே, இத்தனை நாள் அப்படி இருந்தவன் இப்ப என்ன பண்ணிட்டான், பரஸ்மின் புருஷே பரமபுருஷனான ரங்கநாதன் நித்ராமு பேயுஷி அறந்தாழ்வான் மேல பள்ளி கொண்டு இப்பொழுது நித்ரைய அடைஞ்சிருக்கான், அதாவது சுகமாக தூங்குகிறான் அர்த்தம். தூங்குறதுங்கிறது நாம் என்ன சொல்ற வழக்கம், யோக நித்ரைன்னு என்று சொல்கிற வழக்கம், அதாவது பெருமாள் என்ன பண்ணணுங்கிறத ஆலோசிச்சுட்டே இருப்பார் தெரிஞ்சா. அவன் எத்தனை நாள் கண் முழிச்சாலும் கண் முழிச்சா சில பேருக்கு மூஞ்சி பார்த்தா சகிக்காது பாக்கிறதுக்கு, ஆனா எம்பெருமான் நித்திய பிரபோத சுபகே புருஷே எப்போதும் கண் விழிச்சிருந்தாலும் கூட முகம் தெளிவாக கவரிச்சிக்கிறமாக ரொம்ப அழகாக இருக்கும் அப்பேற்பட்டவன். அப்படி இருந்தாலும் கூட ரங்கநாதன் இப்ப என்ன பண்ணிவிட்டான், பாதுகாதேவியினுடைய ஒரு எண்ணத்துக்கு ஏற்ப அனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டிருக்கான் இப்பொழுது. புத்ராமு பேயுஷி இப்படி ஏகாந்தமாக நித்திரையிலே ரங்கநாதன் இருக்கின்ற காலத்துல நீ என்ன பண்ணுவேம்மா, நீயோ ததே கைவிகாரசீலா எம்பெருமான் போராடங்கள்லாம் கூட போய் போய் போய் அலைஞ்சு அப்படியே பழக்கமாச்சே, இப்ப ரங்கநாதனும் சயனிச்சுட்டானே, இந்த சமயத்தில் நீ என்ன பண்ணுவே பாவம் அப்படின்னாரு சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டா, மஞ்சுஸ்வரம் விஜகதி மணிபாதுகேத்வம், ரங்கநாதனை போனா ஜில் ஜில் ஜில்னு உன்னுடைய ஓசையை கிளப்புவ, அழகான சுவனம் அப்படின்னா அவனுடைய நாதம், அதை கிளப்பி அழகாக அங்கங்க இருக்கிற தகுந்தபடி அவளுக்கு எல்லாம் பேசி அவளுக்கு எல்லாம் சமாதானப்படுத்தி அவளுக்கு எல்லாம் வரங்களை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருப்ப. இப்ப என்ன ஆச்சு இப்போ அப்படின்னு கேட்டவனா, ரங்கநாதன் தனியா படுத்தினுட்ட அப்படினால உனக்கு பேச வேண்டிய பேச்சே இல்லை, நீயும் ஏகாந்தமா உட்காந்து இருக்க, மஞ்சுஸ்வரம் ஜெகதி ஆக அந்த இனிய குரலை இப்போ யாரும் கேட்க முடியாது, அதையும் நீ விட்டுட்ட, விட்டுவிட்டு நீயும் தூங்க ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்னு கேட்கிறார். சம்வேஷம் இச்சசி பர பர சரணாந்தி கிறிஸ்தா. என்ன பண்ற வரைக்கும் இந்த மாதிரி பெருமானுக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணிவிட்டு பெருமாள் மகாலட்சுமி தேவி என்ன பண்ணலாம், பெருமாளுடைய தேடி வாரத்திலேயே படுத்துன்னு தூங்கலாம். அதுபோல சம்வேஷம் இச்சசி வரம் சரணாந்திகஸ்தா. சரணாந்திகஸ்தா எம்பெருமானுடைய திருவடி இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே நீ என்ன பண்ற, சம்வேஷம் இச்சசி நீயும் படுத்து தூங்குறையோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆக உனக்கு இதனால அலைஞ்சு கஷ்டமோ இல்லையோ, அதுல ரங்கநாதன் தூங்குற காலத்துல நாமும் அவன் திருவடி வாரத்துல படுத்துட்டு நாமும் தூங்குவோம் என்று அவன் திருவடி வாரத்துல நீ தூங்கி கொண்டிருக்கிறாயோ என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்துல. ஆக மூன்று ஸ்லோகங்களாக பாதுகைக்கு என்ன ஒரு காரியம் கிடையாது. ஆக நிம்மதியா தனியா ஏகாந்தமாக இருக்கிறான் சாதிக்கிறார். அப்ப பாதுகைக்கு நாதமே இல்லை இல்லையா. பாதுகைக்கு நாதம் இல்லாததை சொல்லுகின்றபடியான மூணு ஸ்லோகத்தை நாத பத்ததி அப்படின்னு நாதத்தை சொல்ற பத்ததியில எப்படி சொல்லலாம் அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்பார். அது தோஷம் இல்லையா எப்படின்னு கேட்டோம்னா சமஸ்கிருதத்தில் சொல்லுவா பிரதியோகி விதையாம்பார். அதாவது நாதத்தோட கூடி இருக்கிறது நாதம் இல்லாமே சொன்னமோ இல்லையோ, நாதம் இல்லாமே நாதம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னாக்க நாதம் இல்லாமல் இல்லாமல்ங்கிறதுக்கு பிரதியோகியா எது இல்லாமல் இருக்கு, நாதம் இல்லாமல் இருக்கு. ஆக எது இல்லாமல் இருக்குன்னு கேள்வி கேட்டா நாதம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லணுமோ இல்லையோ, அதனாலயாவது நாதமானது நமக்கு இங்கு தெரியறது. அதனால நாத பத்தியில் சொன்னதுனால பரவாயில்லை என்று சமாதானம் சொல்லுகிறது உண்டு. லாஸ்யம் விஹாய கிமபி ஸ்திதமாஸ்ரயந்தி கங்கேஸ்வரேண சஹிதா மணிமண்டபேஷு மஞ்சுஸ்வனேஷு விரதேஷ்வபி விஸ்வமேதத் மௌனேன ஹந்த பவதி முகரீகரோதி. ஸ்லோகம் 445. லாஸ்யம் விஹாய கிமபி ஸ்திதமாஸ்ரயந்தி கங்கேஸ்வரேண சஹிதா மணிமண்டபேஷு மஞ்சுஸ்வனேஷு விரதேஷ்வபி விஸ்வமேதத் மௌனேன ஹந்த பவதி முகரீகரோதி. ரங்கநாதன் வெளியில புறப்பாடு கண்டருளையும் அங்கங்க இருக்கும்படியான விசேஷ மண்டபங்கள் எல்லாம் மண்டபடி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு மண்டபத்தில் போய் அங்கேயே அமர்கிறோம். அந்த மண்டபம் எப்படி இருக்கு, ரொம்ப அழகா ஜோடிச்சிருக்கு சரிதா, நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிருக்கு. ரங்கநாதன் அங்கே இருந்துருக்கிறதே ஒரு அற்புதமான சேவை. அதை சேவிக்கிறதுக்காக பக்தர்கள்லாம் நிறைய வந்து கூடியிருக்காங்க. எல்லாம் ரங்கா ரங்கா ரங்கா என்று கோஷத்தை எழுப்புறாவாடலாம். ரங்கநாதன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா ரங்கநாதன் நட்டுவன். அதாவது செய்தியில எப்பொழுதுமே ஒரு மரவான இடத்துல உட்காந்து நட்டுவன் இந்த நாட்டியக்காரல நடிகர் நடிக்கிறதெல்லாம் இயக்குவான், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணு சொல்லுவான், பாடுவான், எல்லாம் பண்ணுவான். அது மாதிரி ரங்கநாதன் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டோம்னா அங்கே மண்டபத்தில் உட்காந்து இந்த வேகமாக போறாரோ இல்லையோ, போகச்சு இருக்கிற நடை இருக்க அந்த நடையே நாட்டியத்துக்கு சமானம் சரிதா. அப்ப பாதுவாதிகளுடைய சஞ்சாரம் இருக்கேன் அதையே ஒரு லாஸ்யம், லாஸ்யம் தான் நாட்டியம். அவர் நாட்டியம் ஆடிவிட்டு கடைசியில் பாதுவாதி என்ன பண்றான், ரங்கநாதன் அமர்ந்த பிறகு தானும் பக்கத்தில் போய் அங்கே நிற்கிறான். அந்த நிக்கச்சே எப்படி நிற்கிறான் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியன் அழகாக சாதிக்கிறார். கிமபி ஸ்திதம் ஆசிரயந்தி லாஸ்யம் விஹாயன் சஞ்சாரமாகிற நாட்டியத்தை விட்டுவிட்டு கிமபி ஸ்திதம் ஆசிரயந்தி ஒரு வகையான அத்தியாச்சரியமான அதிசயமான ஒரு இருப்பை கொண்டிருக்கிறாள் இப்போ. அப்படின்னா என்ன நக்கம் அப்படின்னு கேட்டோம்னா பெருமாளுக்கு பக்கத்துல பாதுகாதி போய் நிக்கிறான். அந்த நிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா கிமபி அத்தியாச்சரியமா இருக்கு. அதை நாமெல்லாம் சொன்னா எப்படி சொல்லுவோம், ஒரு ஸ்டைலா நிக்கிறான்னு சொல்லுவோம். அத மாதிரி பாதுகாதியை சஞ்சாரமாகற நாட்டியத்தை பிடித்துக்கொண்டு கடைசியில முடிக்கிட்டு ரங்கநாதன் பக்கத்துல போய் எஜமானம் கிட்ட பக்கத்துல ஒரு ஸ்டைலா நிக்கிறான். அதை பார்த்தாலே ஒரு அழகு. அதை எதிர்க்க இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டு சேவிக்கிறான் தெரிஞ்சு. அந்த சமயத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி ஜில் ஜில் சத்தம் கேட்டு இருந்தது, இப்ப மஞ்சுஸ்வனேஷு விரதேஷ்வபி விஸ்வமேதத்து அவருடைய குரல் இருக்கே, அழகான இனிய குரல், மணிகளால் ஏற்படக்கூடிய ஓசை, அது விரதேஷ்வபி அது இப்ப நின்றுடுத்து. ஏன்னா ரங்கநாதன் அமர்ந்துட்டார், பாதுகா தேவியும் சஞ்சாரத்தை நிறுத்திவிட்டா ஒரு செயலா இருக்கிறான்னு சொன்னோம் இப்போ. அதனால அந்த ஓசையெல்லாம் ஓஞ்சு போயிருக்கும். அந்த ஓசையெல்லாம் ஓஞ்சாலும் கூட பாதுகா தேவி உலகத்தெல்லாம் ஓசை பண்ண முடியா பண்ணிவிட்டா அப்படிங்கிறார். மௌனேனஹந்த பவதி முகரீகரோதி. பாதுகா தேவி ஓசைப்படாமல் மௌனமாக ஒரு எழுப்பாமல் இருக்கா. அதே சமயத்தில் எதிர்க்கே சேவிச்சிருக்கிற பக்த சமூகங்கள் எல்லாரையும் முகரீகரோதி சப்தம் பண்ண முடியாத கூச்சலிட முடியாத பண்றாளாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, பாதுகா தேவி அங்க செய்யலாம் நிக்கிறத பார்த்துட்டு ரங்கநாதனையும் பாதுகா தேவியும் சேவிச்ச உடனே சந்தோஷம் தாங்கல்ல வச்சாளுக்கலாம். அவள்லாம் என்ன பண்றான், பேஷ் பேஷ் சபாஷ் ரொம்ப அழகு ரொம்ப அழகு என்ன அழகு என்ன அழகு என்று அந்த பாதுகா தேவி இருக்கிற அழக அந்த மண்டபத்துல சேவிச்சு அவள்லாம் பேசுறாராம். அதனால புராணிகால் என்ன பண்ணுவா, கதை சொல்லச்ச ஏதாவது ஒரு விட்டடிப்பா, விட்டடிச்சுட்டு ஒரு நிமிஷம் நிற்பா, நின்ன உடனே எல்லாரும் கொல்லுன்னு சிரிப்பா, கை தட்டுவா, எல்லாம் பண்ணுவா இல்லையா. அதே மாதிரி பரதநாட்டியங்கள்லாம் நடக்கிற காலத்துல அழகாக பரதநாட்டியத்தை ஆடிட்டு கடைசியில் உள்ள போவச்ச ஒரு ஸ்டைலா ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ள போவா, போவச்ச எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவா. அதே மாதிரி பாதுகா தேவி நிற்பதை பார்த்துட்டு பக்தர்கள்லாம் என்ன அழகு என்ன அழகு என்று பேசுகிறார்கள். இருக்க முடியாத பக்தர்கள் எல்லாம் கை கொட்டி